ீமாவேங்கடநாச்சாரியகவிதார்க்கிகேசரீ வேதாந்தாச்சாரியவர்யோ மே சந்நிதத்தாம் சதாஹிருதி அஸ்மத்குருபரம்பராயே நமஹ. இது பர்யந்தம் மூணு அத்தியாயம் முடிஞ்சிருக்கு. சமன்மயாத்தியாயம் முதல் அத்தியாயம், இரண்டாவது அத்தியாயம் அவிரோதாத்தியாயம், மூன்றாவது அத்தியாயம் சாதனாத்தியாயம், மூணு அத்தியாயம் முடிஞ்சிருக்கு. இப்போ இனி நாலாவது அத்தியாயம் பலாத்தியாயம். நம்ம சித்தாந்தத்துல என்ன சொல்றோம், தத்துவம் இதம் புருஷார்த்தம். முதல் ரெண்டு அத்தியாயம் தத்துவத்தை சொல்லிட்டு, மூணாவது அத்தியாயம் ஹிதத்தை சொல்றது, உபாயத்தை ஹிதம் நாம சொல்றோம். அதனால தத்துவம் ஹிதம் அடுத்து, அடுத்தது புருஷார்த்தம் பண்ணணும் சொல்லணும். அந்த புருஷார்த்தம் என்னது, பலம் மோக்ஷம், அதை இப்ப சொல்லணும். அதுக்கோசரம் இந்த நாலாவது அத்தியாயம் ஆரம்பிக்கிறது. பலாத்தியாயம் பேர் இதுல வழக்க மாதிரி நாலு பாதங்கள் இதுல இருக்கு, மொத்தம் 33 அதிகரணங்கள். அவதாரியை அந்த அத்தியாயமுடைய உபசம்ஹாரம் எல்லாம் சேர்த்து 131 ஸ்லோகங்கள் இருக்கு. அதே மாதிரி 76 சூத்திரங்கள் இருக்கு. இதுல முதல் பாதத்துல 11 அதிகரணம், இரண்டாவது பாதத்துல 11 அதிகரணம், மூணாவது பாதத்துல 5 அதிகரணம், நாலாவது பாதத்துல 6 அதிகரணம், மொத்தத்துல 11 22 22 5 27 27 6 33 33 அதிகரணங்கள், 76 சூத்திரங்கள், 131 ஸ்லோகங்கள் மொத்தம். இப்படி அமையறது இந்த அத்தியாயம். அதுவும் பரம புருஷார்த்தமான மோட்சத்தை எப்படி இவன் அடைவான் அப்படின்னு சொல்றதுக்கோதர் வந்தது இந்த நாலாவது அத்தியாயம். அதுல முதல் பாதத்துக்கு பேரு ஆவர்த்தி பாதம். ஆவர்த்தி பாதம் என்ன அர்த்தம், முதல் சூத்திரம் அதிகரணமே அதான் ஆவர்த்தி அதிகரணம். ஆவர்த்தி அசகிறது உபதேசாத் அப்படின்னு சூத்திரம் அப்படி ஆரம்பிச்சதுனால ஆவர்த்தி பாதம் இதுக்கு பேரு. அதுல நம்ம உபாதனத்தை பண்ணினோம்னாக்கா அதனால வர்ற பலன் என்ன அப்படின்னாக்கா, நம்முடைய சஞ்சித கர்மா இருக்கு பாருங்கோ, அது போகும். பிராரப்த கர்மா போகாது, அது அனுபவிச்சே போகணும். பக்தி யோகம் பண்ணாக்கா அந்த பக்தி யோகத்தினால போகக்கூடிய கர்மா எது அப்படின்னா சஞ்சித கர்மா. ஆனால் பிரபத்தி சுதந்திர பிரபத்தி நாம எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம் பாருங்கோ, அது இந்த தேகம் முடிகிற சமயத்துல பிராரப்த கர்மா சஞ்சித கர்மா அனைத்தையும் போக்குடிச்சிடும். அதனால பக்தி யோகத்தினுடைய பலன் என்ன அப்படின்னா, பிராரப்த கர்மாவை தவிர்த்து சஞ்சித கர்மாவை போக்குடிச்சிடும். பிராரப்த கர்மா எப்ப முடியும் யாருக்குமே தெரியாது. எந்த அதுவும் சொல்ல போறேன், பிராரப்த கர்மாவை பலத்தை அனுபவிச்சு முடிச்ச உடனேதான் அதுக்கப்புறம்தான் இந்த ஸ்தூல தேகத்தை விட்டுட்டு மோட்சத்துக்கு நம்ம கிளம்புவோம் அப்படின்லாம் தாங்கிக்க போறேன் இந்த பாதத்துல. அதனால இந்த முதல் பாதமானது ஆவர்த்தி பாதம். இந்த ஆவர்த்தி பாதத்துல முக்கியமா என்னென்ன சொல்ல போற அப்படின்னா, 11 அதிகரணங்கள், 6 அதிகரணங்கள்ல பிரம்ம வித்யைக்கு சம்பந்தப்பட்ட விசாரணை எல்லாம் பண்ண போறேன். ஒரே வாட்டி பண்ணா போருமா, ஒரு நாள் ரெண்டு நாள் பண்ணா போருமா, எவ்வளவு நாள் பண்ணணும், ஆ ஜென்மம் எவ்வளவு நாள் நாம ஜீவிச்சுருக்கோமோ அவ்வளவு நாள் பண்ணணும் அப்படின்னு தைக்க போறேன். அதே மாதிரி உபாசனத்தை உட்காந்துட்டு பண்ணணுமா, நின்றுண்டு பண்ணணுமா, படுத்துட்டு பண்ணலாமா அப்படின்லாம் கேள்வி கேட்க போறார். அதே மாதிரியாகவே இந்த மாதிரி உபாசனம் பண்றமே, இந்த உபாசனை எப்படி பண்றது? நான் பரமாத்மாவுக்கு சரீரம், எனக்கு எம்பெருமான் சரீரி, ஆத்மா அகம் பிரம்மாஸ்மின்னு பண்ணணும். அதையும் படிக்க போற இந்த மாதிரி 11 அதிகரணங்களால இது படித்த. இரண்டாவது பாதத்துல உத்கிராந்தி பாதம்னு பேரு. இங்க இருந்து ஒருத்தன் கிளம்புறான், கிளம்பச்ச இவன் எப்படி கிளம்புறான், எப்படி கிளம்புறான், அந்த கிரமம் என்ன, அது வரிசையா சொல்லி வருது. அதுல ஜீவன் முக்திவாதம் கண்டிப்பார். அப்புறம் சுஷும்னா நாடின்னுட்டு மூர்தன்ய நாடின்ற சிரச புலந்துட்டு போகணும், அந்த நாடி எல்லாம் பத்தி எல்லாம் சொல்ல போறார். பெருமாள் வந்து எப்படிலாம் நமக்கு அனுகிரகிக்கிறார். அதே மாதிரி ராத்திரியில ஒருத்தன் பரம போயிச்சான்னாக்க அவனுக்கு மோஷம் உண்டா, அது மாதிரி தட்சிணாயணத்துல ஒருத்தன் பரமபதிக்கிறான் அவனுக்கு மோஷம் உண்டா, அந்த மாதிரி எல்லாம் விசாரம் பண்ணி அதெல்லாம் சிரிக்க போறேன். ஆக இந்த மாதிரி அபூர்வ விஷயங்கள் இந்த பாதத்துல இருக்கு. இந்த ரெண்டு பாதமும் இந்த உடம்புல இருக்கிறது தான், நம்ம ஸ்தூல தேகம். இந்த தேகம் இருக்கு பாருங்கோ, இந்த தேகத்தோட இருந்துட்டு பண்ணச்ச அந்த தேகத்தை விடுற சமயத்துல என்னென்ன பாபங்கள் எல்லாம் போகும், இந்த தேகத்துல இருந்து கிளம்புறது, இது ரெண்டும் முதல் பாதத்துல, முதல் ரெண்டு பாதத்துல. கடைசி ரெண்டு பாதத்துல எப்படி அப்படின்னாக்கா, முதல் அதன் மூணாவது பாதம் அர்ச்சனாதி பாதம்னு பேரு. அர்ச்சனாதி பாதம் பேரு அர்ச்சனாதி பாதம்னாக்கா, நம்ம இங்கேந்து கிளம்புற மொழியோ எந்தெந்த வழியில போகும், ஆதிவாகிக கணங்கள், ஆதிவாகிக கணமானது எப்படி இருக்கும், யாராவது அவ 12 பேர் வார்க்கா, அந்த 12 பேருடைய வைபவம் அவெல்லாம் நித்த சூரிகளா இல்ல ஆதிகாரிகளா அப்படின்லாம் விசாரம் பண்ணி அதுல சுவாமி சாய்க்க போறாரு. சூத்திரக்காரர் சாய்க்கிறார், பாஷிக்காரர் சாய்க்கிறார், சுவாமி சேர்த்து சாய்க்கிறார், எல்லாமே விசேஷமா இருக்கு. அதனால இது அர்ச்சனாதி பாதம் மூணாவது பாதம். நானாவது பாதமானது பலபாதம்னு பேரு. அந்த பலபாதத்துல நம்மளுடைய சுரூபம், ஆவிர்பூத சுரூபம் எப்படிப்பட்டது, அது புதுசா பழசா, முன்னாடி இருந்ததே நமக்கு திருப்பி கிடைக்கிறதுன்னு அர்த்தமா, இந்த புதுசா ஒண்ணு அனுபவிக்க போறானா. அதே மாதிரியாக ஞான குணக்கன், ஞான சுரூபன், இது ரெண்டும் உண்டா அல்லது ஒவ்வொன்றுதான் உண்டா அப்படின்லாம் கேள்வி கேட்டு ரெண்டு ரிஷிகள் வா என்ன பண்ணா, ஜெய்மினி என்ன பண்ணார், ஞான குணக்கன் தான் சரின்னு விட்டார். ஆனா அவுடலோமின்ற மகரிஷியோ ஞான சுரூபம் தான் சரின்னார். சூத்திரகாரர் வியாசரோ ரெண்டுமே உண்டு, ஞான குணக்கன், ஞான சுரூபன், அதெல்லாம் விவரமா சொல்ல போறோம். நல்ல அற்புதமான ஸ்லோகங்கள் சுவாமி சாதிச்சிருக்க, ரொம்ப அழகா இருக்கும் அதெல்லாம். அதுக்கப்புறம் இந்த லோகத்துல நாம எல்லாம் இருக்கோம், நமக்கு எந்த காரியம் பண்ணாலும் பிரயாசப்பட்டுதான் பண்ணிட்டு இருக்கோம். பிரயாசம் எதுவா இருந்தாலும் பிரயாசப்பட்டு பிரயாசப்பட்டுதான் நாம எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். உடம்பு பிரயாசம் நினைச்ச மாதிரிலே நம்ம நடக்கிறது இல்ல. அதே மாதிரி முக்தி திசையில எப்படி, மோட்சத்துல போனாக்கா கஷ்டப்பட்டுதான் பண்ணிக்கணுமா அல்லது சங்கல்ப மாத்திரத்தினாலே வந்துருமா அப்படின்லாம் கேட்டு சங்கல்பத்தினாலேயே வந்துடும். அதையும் சாதிக்க போற அங்க போனாக்கா உடம்பு உண்டா இல்லையா அப்படின்னு கேட்டு சில பேர் உடம்பே இல்லைன்னுட்டா. பாதிரி மகர்ஷி உடம்பே இல்லை அப்படின்னு சாதிக்கிறார். ஆனால் ஜெயமினி மகர்ஷி உடம்பு உண்டு அப்படின்னு எம்பெருமானாரோ சூத்திரக்காரரோ வியாசர் ஆசைப்பட்டா உடம்பு உண்டு, ஆசைப்படலன்னு உடம்பு இல்லை. நம்ம இஷ்டம், ஞானத்தினாலேயே அனுபவிக்கலாம். அல்லது உடம்பு ஒண்ணு ஆசைப்பட்டா உடம்பு வச்சுக்கலாம், உடம்பு வேண்டாம்னாக்க வேண்டாம், அவன் அவன் சங்கல்பம் அது அப்படின்னு சொல்லி அதுவும் சாதிச்சுட்டு கடைசியில முக்தனுடைய ஐஸ்வர்யம் பரமம் சாமியம் உபயத்தி அப்படின்னு இருக்கு. அந்த சாமியம் இருக்கே பெருமாளோட சாமியம், பெருமாளுக்கு நம்ம சமமா ஆயிடுறோன்றது அது எப்படி சர்வாத்மனா சாமியமா அல்லது சங்கோஜப்படணுமா? சங்கோஜப்படுத்தணும்னா என்ன அர்த்தம்னாக்கா, பெருமாள் ஜெக சிருஷ்டி எல்லாம் பண்ற அந்த ஜெக சிருஷ்டி எல்லாம் நமக்கு உண்டா, ஜெகத் சிருஷ்டினா நாமளும் பண்ணலாமா அப்படின்னு கேட்டு அதெல்லாம் வேண்டாம், நமக்கு கிடையாது, பெருமாளுக்கு உண்டிதான் அது, நமக்கு கிடையவே கிடையாது. போகத்துல மொத்தம்தான் சாமியம், கல்யாண குணங்களை அனுபவிக்கிறது, பிரம்மத்தை அனுபவிக்கிறது, அதுல உண்டிதான் நமக்கு சாமியம் பெருமாளோட அப்படின்லாம் சாதிச்சு நாலு பாதத்தையும் தரக்கட்ட போறேன் சூத்திரக்காரர். அது பாஷ்யம் விவரணமா இருக்கு. எம்பெரும சுவாமி தேசிக்கணும் இன்னும் விமரிசையா சாதிச்சிருக்க. அப்படி இந்த மாதிரி நாலு பாதங்கள்ல 131 ஸ்லோகங்கள்ல 76 சூத்திரங்களை சென்று 33 அதிகரணங்களை அழகாக சாதிக்கிறதுக்கோசம் வந்தது இந்த 4வது அத்தியாயம். பலம் எல்லாமே பணதசம், பணத்தை பத்தியே வரும், எல்லாமே பணம் தான். வித்தியை பண்றமே இதுலயே சொல்ல போறாரு எல்லாம். பிரம்ம வித்தியை பத்தி எதுக்கெல்லாம் விசாரம் பண்ணணும், இங்க போய் சாதனா அத்தியாயத்திலே பண்ணிவிடலாமே. ஏன்னாக்கா இதுவோ பலாத்தியாயம், பலாத்தியாயத்துல போய் சாதன சாதன விஷயத்தை போய் சொல்லலாமா, அது ஏன் சொல்றாரு இவர் அப்படின்னு கேள்வி கேட்டு அதற்கும் சமாதானம் சாதிக்கிறது. எல்லாம் பலதசம் மாதிரி, அதனால இது தோஷம் இல்லை அப்படின்லாம் அழகாக நமக்கு விளக்கி சாதிக்க போறேன். அதுல முதல் ஸ்லோகத்துல சங்கதி சாதிக்கிறேன். போன அத்தியாயம் என்ன, சாதனாத்தியாயம். இந்த அத்தியாயமோ பலாத்தியாயம். இதற்கு எப்படி சங்கதி அப்படின்னு கேள்வி கேட்டு அதுக்கு சாதிக்கிறார். போன அத்தியாயம் என்ன அப்படின்னா நாலு பாதம், முதல் பாதம் வைராக்கியம், இரண்டாவது பாதம் பெருமாள் கிட்ட ஈடுபாடு, மூணாவது பாதம் வித்யைகள், நாலாவது பாதம் அங்கங்கள். இப்படி வித்யா உற்பத்தி ஆகணும், பிரம்ம வித்யானது நமக்கு உற்பத்தி ஆகணும். அங்கங்களோட கூடின வித்யையினுடைய உற்பத்தி எப்படி ஆகும் அப்படின்றத பத்தி 3வது அத்தியாயத்துல சாதிச்சுட்டேன். 3வது அத்தியாயத்துல அதுதான் சாதிச்சு. அதுவும் எப்படி அப்படின்னா, முதல்ல நமக்கு வைராக்கியம், முதல்ல வைராக்கியம் வரணும். வைராக்கியம் வந்தாதான் லோகத்துல இச்சை போயிடும், பிடிப்பு போயிடும். லோகத்துல இச்சையே வரக்கூடாது. இச்சையே வரக்கூடாதுன்னு என்ன அர்த்தம், ஒரு எதையாவது பார்த்தா சந்தோஷம், எதையாவது பார்த்தா கோபம், எதையாவது பார்த்தா வெறுப்பு, இன்னொன்னு பார்த்தா பயம், அப்படின்லாம் இருக்கு. அந்த மாதிரி இருக்கலாமா? அதெல்லாம் கூடாது, இருக்க கூடாது. அதை விட்டுட்டோம்னாக்க பெருமாள் சொல்ற, இன்னைக்கு கீதா பாஷியுடைய கவலையை சொல்லிட்டு இருந்தேன், அப்ப இது சொல்ல இந்த ஸ்லோகம் தான் வந்தது. என்ன அப்படின்னாக்க, நாம எல்லார்கிட்டையும் எப்படி இருக்கணும், ஒரே மாதிரி இருக்கும். எஸ்மாத்து லோகஹ ந உத்விஜதே. அதாவது எவனை பார்த்துட்டோ நம்ம பண்ற செயல், இது என்ன அழகான வார்த்தை பார்த்துக்கோங்க, நம்ம பண்ற செயல் எப்படி இருக்கணும்னு தெரியுமா? இன்னொருத்தர் நம்மளை பார்த்து வெறுப்பு அடையக்கூடாது, அருவறுப்பு அடையக்கூடாது, எரிச்சல் வரக்கூடாது, கோபம் வரக்கூடாது. அப்படி நாம நடந்துக்கணும். அந்த மாதிரி நடந்துட்டாதான் லோகம் நம்மளை பார்த்து பயப்படாது. யஸ்மான் நோத்விஜதே லோகா, லோகா நோத்விஜதே யா அப்படின்னு வருது. லோகத்தில் லோகத்தை பார்த்து இவன் பயப்படக்கூடாது. உபாசகன் இருக்கானே அவன் லோகத்தை பார்த்து பயப்படக்கூடாது, லோகம் இவனை பார்த்து பயப்படக்கூடாது. ஐயோ இவன் இப்படி எல்லாம் பண்றானே அப்படின்னுட்டு ஒரு கஷ்டம் வரக்கூடாது. நமக்கு அருவறுப்பு வரக்கூடாது, வெறுப்பு வரக்கூடாது, கோபம் வரக்கூடாது, பயம் வரக்கூடாது. எந்த டயத்துல என்ன பண்ணுவானோ அப்படியும் பயந்துட்டு இருப்போம். குடும்பங்கள்லாம் உண்டு, ஒரு ஆம்பளை ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிட்டு ஆசையா இருந்தாலும் வச்சுக்கோங்க, அப்போ புருஷனை பார்த்து ஸ்திரீ பயப்பட மாட்டார். ஸ்திரீ பர்த்தா பாரதியை பார்த்துட்டு புருஷன் பயப்பட மாட்டான். ஏன் அப்படின்னாக்கா ரெண்டு பேரும் அன்யோன்யமா இருக்கா, அதையே ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டுட்டே இருந்தாலும் வச்சுக்கோங்க, கொண்டாடி பயப்படுவா, நீ என்ன சண்டை போட போறோ என்ன வைய போறோன்னு. எவன் பயப்படுவான், என்னென்ன கத்த போறோலாவோ, இந்த மாதிரிலாம் இருந்தா எப்படி இருக்கும்? அது கூடாது. நம்மளையும் பாதிக்கும், குழந்தைகளையும் பாதிக்கும், குடும்பத்தையே பாதிக்கும். எதுக்கு பாரு எரிச்சல் வராமல்லாம் நடந்துக்கவே கூடாது. இது சாமான்யமான குடும்ப ஸ்திதியிலேயே இது. ஆனால் ஒரு லோகத்துக்கு உபாசகன், நான் பெருமாள் தியானம் பண்றேன் அப்படின்னு பெருமாள் சேவைக்கு போறோம், சேவைக்கு போயிட்டு யாருமே சேவைக்குறாமடி நம்ம கையை தூக்கிட்டு உடம்பு தூக்கிட்டு இல்ல வஸ்திரத்தை தூக்கிட்டு மறைச்சு விட்டோம்னு வச்சுக்கோங்க, எத்தனை பேர் நம்மள சபிப்பா, இவன் ஒண்டி சேவிக்கிறான், நம்மள சேவை கூட மாட்டேன்றான். அந்த மாதிரி பண்ணினாக்கா எல்லாருக்கும் எரிச்சல் வரும், கோபம் வரும், தாப்பம் வரும். அந்த மாதிரி வரக்கூடாது. அதனால பகவத் பெருமாள் உபதேசிக்கிறார். இதுதான் ஜீவனுடைய விசேஷம். அதனால அவன் என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா விருப்பு வெறுப்பு கோபம் தாபம் ஆசை எல்லாத்தையும் விட்டுடணும். சுகம் துக்கம் எல்லாத்தையும் சுக துக்கே சமயே சமயே பூத்வா லாபா லாபோ ஜெயா ஜெயோ அப்படிங்கிற பெருமாள் ரெண்டாம் அத்தியாயத்துல, அதே இன்னைக்கு சொன்னது பன்னெண்டாம் அத்தியாயத்துல, ரெண்டாம் அத்தியாயத்துல சுவாமி சேர்க்கிறார் பெருமாள். சுகமோ துக்கமோ லாபமோ அலாபமோ ஜெயமோ அபஜயமோ எல்லாம் சமமா இருக்கணும். எல்லாம் சமமா பார்த்தாதான் அவனால ஜெயிக்க முடியும். அதனால இந்திரிய நிகிரகம் முக்கியம், வைராக்கியம் முக்கியம். அது வைராக்கியம் வந்துருத்துனாதான் இவனால பிரவர்த்திக்க முடியும். பெருமாள் கிட்ட ஆசை வரணும். அப்படி ஆசை வந்ததுன்னாக்கா நம்மளால வரிசையா உபாசனத்தை அனுட்டிக்க முடியும். இதான் உற்பத்தி, ஒரு கிரமமா உற்பத்தி ஆகணும். எடுத்தவொன்னு உட்காந்துட்டு தோ நான் பண்ண போறேன், நான் ஞான யோகம் பண்றேன், நான் பக்தி யோகம் பண்றேன் அப்படின்னு ஆரம்பிச்சான்னு வச்சுக்கோங்க, அவனை மித்யாச்சார சௌச்சதைங்கிற பெருமாள் கீதையில பொய்யான ஆச்சாரம், பொய்யான தியானம், பொய்யான உபாசனம், உண்மையான ஆச்சாரம் இல்லை. அவன் எப்படி இருக்கணும் அவன் அப்படின்னா அந்த மாதிரி இருக்கணும். எந்த மாதிரி? இந்திரிய நிக்கிறான் எல்லாம் ஆகி இது உடனே வராது. உடனே வராத விஷயத்துல உடனே வந்துட்டதா மாதிரி வேஷம் போடக்கூடாது. நம்ம எல்லாரும் மனுஷியாள், நம்ம உப்பு புளி காரம் தான் சாப்பிட்டு இருக்கோம். இவைகள்லாம் சாப்பிடுற பர்யந்தம் ரஜோகுணம் தமோகுணம் சத்வகுணம் எல்லாமே வந்து தான் போயிட்டு இருக்கும், வரவும் போகும். அப்படி வரதுனால நமக்கு எத்தனையோ கஷ்டங்கள் வரலாம், கஷ்டங்கள் வரலாம், சுகங்கள் வரலாம், துக்கம் வரலாம், எல்லாம் வரலாம், மாறி மாறி வரும். அதனால கோபத்தாபங்கள் வரலாம், அது கொஞ்சம் கொஞ்சமா தான் அடக்க முடியும், ஒரே சமயத்தில் அடக்கவே முடியாது, அத்தியாசத்தினாலதான் அடக்கணும். அதனால கர்மயோகத்தை பண்ணுங்கோ, அப்படின்னு பிரம்மா உபதேசிக்கிறார். கர்மயோகத்தை பண்ணச்சேவே கர்மயோகத்தை ஞான யோகமா மாத்துங்கோ அப்படிங்கிற. மாத்த முடியும், எப்படி மாத்துறதுன்னா தியாகம் பண்ணுங்க. என்ன தியாகம்? பலன் வேண்டாம், எனக்கு பலன் வேண்டாம், நான் பண்ணினேன் அப்படிங்கிற எண்ணம் வேண்டாம். எல்லாமே எம்பெருமானுடையது, அவன்தான் என்ன பண்ண வைக்கிறான். அந்த மாதிரி சிந்தனை வரணும்னாக்கா அதுக்கு அபியாசம் முக்கியம். அந்த அபியாசத்தினாலதான் ஜெயிக்க முடியும். ஆகவே அதை பண்ணுங்கோ அப்படிங்கிற பகவான், இதுதான் வித்யையினுடைய உற்பத்திங்கிறது. அதனால இந்த உற்பத்தி அந்த கிரமத்துல சாதிச்சு முடிச்சார். அதனுடைய சாத்தியம் என்ன அப்படின்னாக்கா அது பலம், மோக்ஷரூப பலம். அந்த மோக்ஷரூப பலம் நம்ம பண்ணிட்டே இருக்கோம் வித்திய, அப்படியே ஜீவன் முக்தி வந்துருமா? அத்வைதிகள் சொல்ற மாதிரி உடனே ஜீவன் முக்தி, அங்க எங்கேயும் போகவே வேண்டாம், இருக்கிற இடத்திலேயே நம்ம சுகத்தை அனுபவிக்கலாம். அதிக நான் வரப்போறது இரண்டாவது பாதத்துல, இந்த நல்ல அத்தியாயம் இரண்டாவது பாதத்துல ஆசிரிச்சு பக்கிரமாதிகரணும் வரப்போறது, அதில் சாய்க்க போறேன். அதனால இது தனியா சொல்ல வேண்டாம், இது வந்து ஜீவன் முக்தி வந்துடும் அப்படின்லாம் கிடையாது. அவன் சொல்றதே தப்பது, ஜீவன் முக்தினா சித்திக்கவே சித்திக்காது. அதனால அது எப்போ வரும்? ஒரு கிரமமா தான் வரும். அது முதல்ல எப்படி வருது? முதல்ல உபாசனத்தை அனுட்டிக்கலாம். பெருமாள் என்ன பண்றேனா, நம்ம உபாசனத்தை ஆரம்பிக்கிற மொழியோ ஆரம்பிக்கிற சமயத்துல பெருமாள் சங்கல்பிக்கிறேனா, இந்த மனுஷன் இந்த உபாசகன் உபாசனத்தை ஆரம்பிச்சுட்டான். ஆரம்பிக்கிற சமயத்துல பெருமாள் என்ன சங்கல்பிக்கிற, நான் இவன் உபாசனத்தை முடித்தானாகில் கமிஷியே அவனை நான் மன்னிப்பேன், பொறுத்துப்பேன், அவனுடைய பாபங்கள் எல்லாம் போக்கடிப்பேன் அப்படின்னுட்டு கமிஷியேன்னு எதிர்கால பிரயோகம் அதுல சுவாதிச்சுடுறது பெருமாள். வித்யா முடிஞ்ச உடனே சாந்தம், என்னால் க்ஷமிக்கப்பட்டான், நான் க்ஷமித்து விட்டேன், மன்னித்து விட்டேன், அவனுடைய பாபங்கள் எல்லாம் போக்கெடுத்துட்டேன், அந்த மாதிரி சங்கல்பிக்கிறானா என் பெருமாள். இதுதான் முதல் பாதத்தினுடைய சுவாரஸ்யம். சிவபிரகாசிகளை விசாரிச்சிருக்கேன், கமிஷியன் முதல் சங்கல்பம், சாந்தம்னு கடைசியில சங்கல்பம், உபாசனம் முடிஞ்ச உடனே அந்த கிரமம். அதனால இது ஒரு கிரமம் கிடையாது. அதன் பிறகு இரண்டாவது பருவா, ஒரு பருவம் முடிஞ்சிருக்கு. இரண்டாவது பருவான்றது என்னதுன்னா உத்கிராந்தி, வெளிக்கிளம்புதல், மேல் கிள மேல மேல் எழும்புதல், இந்த உடம்புல இருந்து மேல கிளம்புறது, கிளம்புறதுதான் போறது இல்லை. இந்த ஸ்தூல தேகத்திலிருந்து வெளி வெளியில வர்றது, அது எப்படி வர முடியும்? வழி தெரியணுமே, வழி எப்படி தெரியும்னா அதையும் சொல்ல போற. வித்யா மகாத்யம், நம்ம உபாசனம் பண்ணணும்னாக்க அந்த வித்யானது அதனுடைய மகாத்யத்தினால எம்பெருமான் திருப்தி அடைஞ்சுட்டான். அதனால அவன் என்ன பண்றானா, இந்த வித்தியை கொண்டு சந்தோஷப்பட்டு ஹதயத்தினுடைய நுனியில உட்கார்ந்துட்டு இருக்கானோ, அந்த இடத்துல ஹதயத்து நுனிய பிரகாசிக்க வைக்கிறானோ, அந்த பிரகாசகத்தை பார்த்துட்டு அதிலிருந்து பெருமாள் என்ன பண்றேன்னா, நாபியிலிருந்து சிரஸ் பர்யந்தம் இருக்கக்கூடிய சுஷும்னா நாடின்னு பேர், அந்த நாடி வழியாக, அதான் மூர்தன்னி நாடி, அத வழியா அப்படி சொல்றானோ நம்மள அனுப்புறான பெருமாள். உத்கிராந்தி அவன் அதை பண்றான், அழகா பண்றான். இதான் வெளிக்கிளம்புதல், இது ரெண்டாவது பருவா, ரெண்டாவது நிலை. மூணாவது கிளம்பியாச்சு, உடம்பு விட்டு வெளில வந்தாச்சு, வந்தவுடனே எப்படி போறது அப்படின்னாக்கா தேவதைகள் எழுந்துருளை பண்றாளாம். என்னென்ன தேவதைகள்? இவாதான் அர்ச்சராதி ஆதிவாயிகள், பகல், அக்னி, அர்ச்சிஷோ அஹஹா, முதல்ல ஒளி, அதுக்கப்புறம் அகஸ் தேவதைகள்னு அர்த்தம், நெருப்பு அக்னி தேவதை, அதுக்கப்புறம் அகர் தேவதை, அர்ச்சிஷோ அஹஹா அன்ன ஆபூரியமான பட்சம், வரிசையா தாக்கி போறேன், ஆபூரியமான பட்சம் சுக்லபக்ஷம், அதுக்கப்புறம் இது உத்தராயணம், உத்தராயண தேவதை தான், அந்த அதெல்லாம் காலராசி கிடையாது, அந்தந்த தேவதைகள், அந்தந்த தேவதைகள் தான் எழுந்தருளப் பண்ற, அர்ச்சிர் கஸ்ரோத பக்ஷஸ்தித உதகயனம் வத்சரோ மகதரிஸ்வா மார்த்தண்ட சாரகேச அப்படின்னு சொல்லிட்டு தத்துவம் சாகலாபத்துல ஜீவசரத்தை சாய்க்கிறார். அப்படின்னு ஒரு ஸ்லோகம் எல்லாத்தையும் அந்த காலத்துல அடியை நுட்ரு பண்ணி ஒப்பிச்சேன் 2000 எல்லாத்தையும் மறந்துட்டேன் இப்போ, என்ன யாரும் ரசிக்கிறது இல்லை, எங்கேயும் சொல்றது இல்லை, யாரும் கேட்கறது இல்லை, அதனால அதுல இருந்து ஸ்லோகம், அழகான ஸ்லோகம். ஆக 12 அர்ச்சிராதிமார், அர்ச்சிராதி ஆதிவாயிகாய், அந்த ஆதிவாயிக தேவதைகள்லாம் 12 இருக்கா, அவன் மூலமா தான் நம்ம போகணும், அவதான் எழுந்தருள் பண்ணிட்டு போறாளாம். திருப்பா வரப்போகுது, ஆழிமலை கண்ணா உண்டு நீ கைகரவே அப்படின்ட்டு, அதாவது ஒரு தேவதை, ஒரு சாதாரண மனிதன், ஒரு பிரபன்னன், சாதாரண மனுஷன், சாதாரண தேவதை எல்லாம் இருக்கும் இல்லையோ, அந்த தேவதைகள்லாம் போய் எப்படி நடந்துப்பான்னா கைய கூப்பின்னு நடந்து போனோம், அவ என்ன பண்ணுவா, அதிகாரம் பண்ணுவாளாம் சாதா தேவதைகள்லாம் இந்த சாதாரண மனுஷன். ஆனால் ஒரு பிரபன்னன் வந்தான்னாக்கா இந்த தேவதைகள்லாம் வந்து கைய கூப்புமா, கைய கூப்பி நான் என்ன பண்ணணும், அடியேன் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்குமா, ஒவ்வொரு தேவதையும் சேவிச்சு சேவிச்சு கேட்குமா, அந்த மாதிரியா இந்த முமுக்ஷுவானவன் ஸ்தூல தேகத்தை விட்டுட்டு இவனை எழுந்துள்ள பண்றா, இவனை எழுந்துள்ள பண்றா, எழுந்துள்ள பண்ற சமயத்துல அவ்வளவு மரியாதையா அழிச்சிட்டு போறா, பார்த்து பார்த்து அழிச்சிட்டு போறா, சாமகானம் பண்ணிட்டே இருக்காளாம், சாந்தன வச்சனம் சொல்லிட்டே இருக்காளாம், ரீபவா ரீபவா அப்படின்லாம் சொல்லுவாளாம், அந்த மாதிரி வரணும் அது நம்ம காஞ்சிபுரம் ஸ்ரீரங்கம் இதெல்லாம் தெரியும், இதெல்லாம் பார்த்தோம்னா தெரியும், கைசிக்கு புராணம் இதோ இன்னைக்கு கைசி ஏகாசி, அது சேவிச்சு அது சேவிக்கிறா பாருங்க, அவளை பல்லக்கில் எழுந்துள்ள பண்ணி வீதியில ஆயிடுச்சுன்னு வருவா, கௌரவிப்பா, ஏன்னா பிரமாண சன்னதியில பண்றான்ட்டு அவ்வளோ இது. அதே மாதிரி ஒரு அர்ச்சகர் உத்தவம் பிரம்மோத்சவம் முடியறது, ரக்ஷகட்டின் பாருங்க, அந்த ரக்ஷகட்டின் அர்ச்சகர் அவருக்கு சம்மானம் பண்ணுவார் அத்திரி, எல்லாம் முடிஞ்ச உடனே அவரை கௌரவிச்சு அவரை வீதியில மேலதாரத்தோடு ஐஷ்வன்னு வருவா, எதிர்க்கிறம உண்டு, ஏன்னா பெருமாளுக்கு அவருக்கு எங்கேயும் பண்ணிருக்கார், அதனால அது அதுவே அப்படின்னாக்கா இதற்கே முக்தனாச்சே, இந்த முக்தன் எவ்வளவு மரியாதையோட இருப்பா, எல்லாரும் அவ்வளவு சந்தோஷமா எழுந்துள்ள பண்ணிட்டு போவாளாம், அதனால இதுதான் கிரமம், இது கிரமம், இந்த அர்ச்சிராதி மார்க்கத்தை சொல்றது இதுதான், இவன் 12 அப்படி இது பண்ணிட்டு போவான், இது 3rd பருவா, 4th பருவான்றது என்னதுன்னாக்கா பலதசை, பலதசை பழம்லாம் எப்படி எப்படிலாம் வரும், இப்படி 4 பருவங்கள்னால இந்த பலாத்தியாயத்தை விவரிக்க போறேன் அப்படிங்கிறது பொதுவாக அத்தியாய சங்கடி, 3rd 4th என்ன தொடர்பு அப்படிங்கறத சாட்சி முடிச்சேன். அப்புறம் 4 இருக்கு, 4 2-2 பிரிக்கணும், முதல் 2 என்ன இருக்கு, அடுத்த 2 என்ன இருக்கு அப்படின்னாக்கா, முதல் 2 என்ன, இந்த உடம்பு இந்த உடம்ப வச்சுட்டுதான் நம்ம உபாசனம் பண்றோம். இந்த ஸ்தூல தேகம் இருக்கே இந்த உடம்புல உபாசனம் பண்ணிச்சுதான் ஒரு கிரமமாக சம்ஸ்காரம் உண்டாயின்றே இருக்கு. நமக்கே உண்டு. ரெண்டாம் அடியும் சொல்லிட்டு இருந்தேன் நேத்தியா அன்னைக்கா என்ன ஞாபகம் இல்லை, நாம 30 வருஷம் நம்ம எப்படி இருந்தோம், இன்னைக்கு எப்படி இருக்கோம். அதன் காலக்ஷேபம் பண்ணிட்டு வந்தேன் 35 வருஷம் முன்னாடி 86ல, அதை மீந்திர திமுறலாம் இருந்தது. ஒரு அடக்கம் ஒடுக்கம்லாம் திருக்குறள் கிடையாது, அகங்காரம் கர்வம். நிஜமாவே சொல்றேன், நம்ம சுவாமியிட காலக்ஷேபம் பண்ணிட்டோம், நமக்கு என்ன இல்லை, யார் நம்ம சமயம் இல்லை அப்படின்லாம் தோணித்து. நீச்ச புத்தி நம்ம பிராரப்த கர்மா அப்படின்னு படிச்சிருச்சு. ஆனால் இப்போ அதெல்லாம் இருக்கலாம், நான் அடியனே போய் எனக்கு வந்து கர்மம் இல்லை அகங்காரம் இல்லை சொல்லிக்க முடியுமா. ஆனால் சில சமயம் இருக்கு, வந்துடும், சில சமயத்துல வந்துடுறது. ஏன்னா இத ஒரு அபச்சாரமாவே சிலதெல்லாம் நான் பண்ணிட்டு இருக்கோம், வாங்க சபையில உட்காந்து இருக்கோம், சதசம்தான் நடக்குது. பெரியவாளோ சின்னவாளோ யார் விஷயம் சொன்னாலும் கேள்வி கேட்டுருவோம், அதையோ ஒரு அபச்சாரம் தான். ஏன்னா பரீட்சா அதிகாரின்னு நம்மளை கௌரவிக்கிறா. நமக்கு ஒண்ணுக்கு யோகியதை இல்லாட்டா கூட ஆச்சாரியால் வந்து பரம கிருப்பையோடு நம்மளை அனுகிரகிக்கிறா. ஸ்ரீமதி ஆண்டவனோ பரவாயில் ஆண்டவனோ அல்லது ஸ்ரீமதி ரவிசங்கரோ எல்லாம் கௌரவிக்கிறார் திருவண்ணாமலை. அப்ப நாம கேட்கிறோம் சில கேள்விகள் தான். அந்த மாதிரி சமயத்திலாம் அதே ஒரு அகங்கார தியோதகம் தானே அது பாருங்க. ஆனால் முன்னாடி இருந்த அகங்காரத்துக்கும் இப்ப இருக்கிற அகங்காரத்துக்கும் கொஞ்சம் வித்தியாசம் இருக்குமே, கொஞ்சமாவது அடக்கம் ஒடுக்கம் வந்திருக்குமே. இதுல வந்து விழுந்து வந்து நாம தெரிவிக்கிறோம். இது ஒண்ணு. ரெண்டாவது என்னன்னாக்கா, நாம வந்து நமஸ்காரம் பாகவத சேஷத்தத்தை நாம் அனுபவிச்சுட்டு இருக்கோம், பாகவத சேவத்தை அனுபவிக்கிறோம். முன்னாடி தான் பெரியவாள் உண்டி சேவிச்சேன், இப்ப யார் சேவிச்சாலும் திருப்பி சேவிக்கிறதுக்கு வந்திருக்காங்க, சங்கரகமா சேவிச்சுள்ள. ஏன்னா அப்போ சுவாமி சேவிச்சா போறோம், என்ன சார் சுவாமி சேவிச்சா போறோம், இப்படி ஒரு 4-5 பேர் தான் சேவிச்சோம், எல்லாரையும் சேவிக்கிறோம். ஆனால் இப்போ என்ன இருந்ததுன்னாக்கா, நமக்கு சமமா இருந்தாலும் நமக்கு கீழையா இருந்தாலும் நமக்கு மேலையா இருந்தாலும் வயசுலயோ யோகியதையோ எதிரானாலும் சரி, யார் சேவிச்சாலும் திருப்பி சேவிச்சுட்டு போறோம். இந்த கிரமம் பண்ணிட்டு இருக்கோம் நாம. இதெல்லாம் சம்ஸ்காரத்தினாலும் உண்டாகிறது. இந்த சம்ஸ்காரத்தினால உண்டாகிறதுனால நம்ம உடம்புல என்ன ஆகுதுன்னாக்க, ஆரம்பத்துல உபாசனம் தான் ஆரம்பிக்கிறான், இந்திரிய நிகரம் எல்லாம் வந்துட்டு படிப்படியா நமக்கு எல்லாம் மாறுதல் அடைஞ்சிட்டே வரும். அதனால இந்த ஸ்தூல சரீரத்துல உபாசனம் பண்ணச்ச என்னென்ன மாறுதல் எல்லாம் வருது, அதே மாதிரியாக இந்த கர்மாவெல்லாம் எப்படி போறது. இந்த சூழ தேகத்துல வச்சுதானே போகும், சூழ தேகத்தை விடுற சமயத்துலதான் அதெல்லாம் போகும். அது மாதிரி ஸ்தூல தேகத்துல இருந்து கிளம்புறான் உத்கிராந்தின்ற அத உத்கிராந்தி கதி, அதாவது முதல் பாதம் ஆவர்த்தி பாதம், இரண்டாவது பாதம் உத்கிராந்தி பாதம், மூணாவது பாதம் கதி பாதம், நாலாவது பல பாதம். உத்கிராந்தின்னு கிளம்புறதுன்னு வெளி கிளம்புறது, இந்த உடம்புலிருந்து கிளம்புறது, சூழ தேகத்திலிருந்து சூழ தேகத்துல இருக்கிறது அதுலேருந்து கிளம்புறோமே, அது வரைக்கும் தான் என்னென்ன நடக்கிறதோ அதை வந்து முதல் 2 பாதத்தினால சாதிச்ச, அடுத்த 2 பாதத்தினால இந்த உடம்பு விட்டு ஒருத்தன் கிளம்பிட்டான், கிளம்பின உடனே என்னென்ன நடக்கும், அர்ச்சராதி மார்க்கத்தினால இவன் போறான், அது வருவது, அதை சொல்லுகிறது. அதே மாதிரியாக இந்த அர்ச்சராதி மார்க்கத்துல போய் கடைசியில பிரஜாநதியை தாண்டி பரமபுரத்துல போய் பெருமாளுடைய பிரசங்கத்துல பெருமாளுக்கு பக்கத்துல போய் உட்கார்ந்து இருக்குவான். பெருமாள் கேட்பார், கோசி அகமஸ்மி, நீ யார் அப்படின்னு பெருமாள் கேட்கிறான். அகமஸ்மி, உனக்கு சரீரமா நான் இருக்கேன், உனக்கு சேஷனா இருக்கேன், உன்னுடைய அடிமையா நான் இருக்கேன், உனக்கு தாசனா இருக்கேன் அப்படின்னு சொல்றானோ. சத்தியம் அஸ்மி அப்படின்றானோ, நான் விகாரம் எல்லாம் இல்லை, நீ எப்படி இருக்கியோ அப்படிதான் உனக்கு ரத்தினாலும் நான் இருக்கேன். இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க, போய் பேசுவான். பிரம்ம சம்வாத தன்யான்னு சைக்கப்பறை பேசுகிறேன். 3வது பாதத்துல பிரம்ம சம்வாத தன்யான், பிரம்ம சம்வாத பெருமாள்கிட்டயே நேர போய் பேச போறான். நமக்கு தெரியும் திருக்கச்சி நம்பிகள் இங்க வந்து பேசிட்டு இருந்தார், தேவப்பிரமாள்கிட்ட பேசினார், ரெண்டாவது உருமாளை பார்த்து தேவப்பெருமாள் மாதா அம்மா அப்படின்னு கூப்பிட்டார். திருநாராயணபுரத்திலேயோ எம்பெருமானார அப்பாவா பார்த்தேரான், திருவேங்கடமுடையான் திருமலை நம்பிகளை தாத்த அப்படின்னு கூப்பிட்டார். என்ன ஆச்சரியமானது, எம்பெருமானார பத்தி ஒரு வாக்கியம் வரும், எம்மி ராமானுஜனை என்னென்பது, அதாவது பஞ்சாச்சாரியர் அஞ்சு ஆச்சாரியர்கள்ட்ட இவர் உபதேசம் வாங்கிட்டவர். இது ஒரு விசேஷம். திருமலை நம்பிகள் மாமாவாம், திருமலை நம்பிகள் மாமாவாயிட்டார், அவருடைய பிள்ளை ஞான புத்திரர் ஆயிட்டார். அதே மாதிரி இவர் முதலையாண்டான், கிடாம்பி ஆச்சான், நடாதூர் ஆழ்வான், இவெல்லாம் பாகினேயாள், கிடாம்பி ஆச்சான் நடாதூர் ஆழ்வான், நடாதூர் ஆழ்வானோ முதலையாண்டானோ மருமான் கை, அதுதான் போட்டோம் இந்த லோகத்துல வரவு. ஆண்டாள் தங்கையா மாறிவிட்டார், தெல்லுப்பிள்ளையோ பிள்ளையா மாறிவிட்டார், பிராட்டி மாட்டு பொண்ணா மாறிவிட்டார். இப்படி என்ன உபயநாச்சிமார் எழுதணும்னு திருநாராயணபுரத்துல, அப்ப எம்பெருமானார் எழுதினாதான் வருவாளாம், எம்பெருமானார் எழுநாட்டா வரவே மாட்டாளா. திருநாராயணபுரத்துல உபயநாச்சிமார் எழுந்துள்ளாக்கா எம்பெருமானார் எழுந்துள்ளே ஆகணும், பாஷக்கார் மாமனார் வந்தாதான் எழுந்துள்ளாம், அந்த மாதிரி கிரமம். அந்த மாதிரி இப்படிப்பட்ட ஒரு என்ன ஆத்தியாத்மிகமான ஒரு உறவு, எப்பேற்பட்ட பந்துக்கள், அப்ராகிருதமான பந்துக்கள் தான் எம்பெருமானாருக்கு இருக்க, நடாது உருமாளுக்கும் அந்த மாதிரி உண்டு. புத்திரினே சிதஜித் பித்ரா, பௌத்திரினே பரமேஷ்டினா, நுஷாவதே ஜெகன் மாத்ரா, வாத்ஸ்யாய குரவே நமஹான்னு ஸ்லோகம். லோகத்துக்கெல்லாம் பிதா, பிதாசி லோகஸ்ய சர அச்சரஸ்யம் ஸ்லோகம். இந்த லோகத்துக்கெல்லாம் பிதாவா இருக்கக்கூடிய எம்பெருமான் நடாதூரமாருக்கு புத்திரனா மாறிவிட்டேன். லோகத்துக்கெல்லாம் மாதா, அவன் மாட்டு பொண்ணா மாறிவிட்டா. சரி, சதுர்முக பிரம்மா அவருக்கு பிதாமகன் பேரு, தாத்தா பரமலோக பிதாமகா பிதாமகன் அவருக்கு பேரு சதுர்முக பிரம்மாவுக்கு. அவர் பேரனா போயிட்டார் பெருமாளுக்கு, நடாது பெருமாளுக்கு, ஏன்னா பெருமாள் பிள்ளையாயிட்டார், பிராட்டி மாட்டு பொண்ணாயிட்டா, அவ ரெண்டு பேருக்கும் முதல்ல பிறந்தவர் பிரம்மா தானே, சதுர்முக பிரம்மா, அதனால பேரனாயிட்டாராம். லோகத்துக்கெல்லாம் பிதா பிள்ளை, லோகத்துக்கெல்லாம் மாதா மாட்டு பொண்ணு, லோகத்துக்கெல்லாம் பிதாமகன் சொல்லக்கூடிய சதுர்முக பிரம்மா பேரன், பிதாமகன் பேரன் இப்படி ரெண்டு தலைமுறை தாண்டிட்டார், அந்த மாதிரி இருக்கார் அவர். அப்படிப்பட்ட நடாது பெருமாள் வாசி வரதேசிகன், ஆச்சரியமான மகன்கள்லாம் எப்படி அனுபவிச்சிருக்கா, இதெல்லாம் கேட்கறதுக்கே ரொம்ப சந்தோஷமா இல்ல, அதே இருக்கு எவ்வளவு ஆனந்தமா இருக்கு. அப்படிப்பட்ட உகந்த சம்பிரதாயம் நம்மளுடைய, அதனால இத மாதிரி நமக்கு எல்லாம் பெருமாள் கிட்ட போய் திருக்கச்சன்பிகள்லாம் பிரமாணம் செலுத்தார், பாஷகார் வந்து செல்லப்பிள்ளை கிட்ட பேசினார், இப்படிதான் இருக்கு. ஆனால் இந்த முக்தன் என்ன பண்ண போறான், அங்க நேரம் போயிட்டான்னாக்கா பெருமாளுடைய பரியங்கத்துல உட்கார்ந்துட்டு பேச போறான், பிரம்ம சம்வாத தன்யான்னு சாய்க்கிறான். ஆக இத மாதிரியாக சூழ தேகத்தில் இருக்கக்கூடிய நிலைகள் என்ன என்ன, அதெல்லாம் முதல் ரெண்டு பாதத்திலையும், அடுத்த ரெண்டு பாதத்துல சூழதேகத்திலிருந்து கிளம்பின உடனே அர்ச்சராதி கதிபாதத்துல என்னென்ன நடக்கிறது, யாரா இருந்துள்ள வந்து போறா, அதுவும் அதுக்கப்புறம் மோட்ச திசையில எப்படி எப்படி இருக்கும், அதுவும் கடைசி ரெண்டு பாதத்தினாலையும் சாதிக்கிற. இப்படி இந்த அத்தியாய சங்கதி என்ன, நாலு பாதங்கள் அதுல ரெண்டு ரெண்டு பாதமாக பிரித்து என்ன சங்கதி அப்படிங்கறத பத்தி இந்த ஸ்லோகத்தினால, முதல் ஸ்லோகம் இந்த முதல் ஸ்லோகத்தினால சாதிக்கிற. ஏன் வந்து இந்த ஸ்லோகம் பார்த்தாக்க உங்களுக்கு ஓரளவு புரிஞ்சிடும். புத்தகமே எடுத்துக்கல அப்படியே சொல்லிவிட்டேன். இத்துத்பத்தி க்ரமேன பிரதமம் அபிஹிதோ முக்யுபாய சஹங்கைஹி தஸ்ஸாத்யம் சூத்ரகாரஹ பலமத விதுஷஹ பர்வபேதைர்வ்யணக்தி தூளே தேஹேஸ்ய சித்யே யதிஹ வததி தத் பாதயுக்மேன பூர்வம் நிஷ்ராந்தஸ்யாஸ்ய பரிகணயதி தத் பாதயுக்மாந்தரேன. இது ஸ்லோகம். இதி இவ்வாறாக உற்பத்தி க்ரமேன பிரம்ம வித்தியினுடைய உற்பத்தி எப்படி வரணுமோ அப்படி சொல்லணும். அது சொர்க்ககாமோ எஜயத அப்படின்னு சொர்க்ககாமோ எஜயத்தன்னு சொர்க்கத்தை முதல்ல தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் தான் யாகத்தை பத்தி தெரிஞ்சுக்கணும். முதல்ல சாத்தியத்தை தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் சாதனத்தை பத்தி சொல்றது. அந்த மாதிரி அங்க அப்படின்னா அந்த மாதிரியும் சொல்லிக்கலாம் இல்ல அல்லது வேறுபட்ட. முதல்ல சாதனத்தை சொல்லிவிட்டேன், சாதன உற்பத்தி. அதுக்கப்புறம் பலத்தை சொல்றேன். இது உற்பத்தி. அதாவது எப்படின்னாக்கா ரெண்டாவது பாதம் வயலிங்க பாதம், அதுல பெருமாளுடைய திருக்கல்யாண குணங்கள் எல்லாம் சொல்லிவிட்டேன். அவன் சர்வ பலப்பிரதன், அவன் ஹே பிரத்தனைக்கன், அவன் கல்யாண ஏகதானன், அவன் சர்வசேஷி சர்வ அம்சி, அது மாதிரி சர்வ பாரம்யம் அவனுக்கு இருக்கு அப்படின்லாம் சாதிச்சுட்டாரு. இதெல்லாம் எதுக்கு சாதிச்சாருன்னா பக்தி பூமி, நமக்கு பக்தி யோகம் உண்டாகணும். அது உண்டாகணும்னா பெருமாளை பத்தி தெரிஞ்சுக்கணும். பெருமாளை பத்தி நம்மளை பத்தி தெரிஞ்சுட்டு பெருமாளை பத்தி தெரிஞ்சுட்டாதான் அது நமக்கு வரும். அதுக்கோசரம் அப்படி சாதிச்சேர் அப்படின்றத இங்க வந்து இருக்காது. அதனால முதல்ல பிரம்ம வித்திய அதுக்கு உற்பத்தி எப்படி அப்படின்னு கிரமமா சொல்லிட்டே இருது. உற்பத்தி எப்படின்னாக்கா நம்ம நம்ம கிட்ட என்ன இருக்கு, பகவான் கிட்ட என்ன இருக்கு, அதெல்லாம் தெரிஞ்சுட்டு அதன் பிறகு நாம என்ன பண்ணணும், உபாசனத்தை பத்தி தெரிஞ்சுக்கணும், அதனுடைய அங்கங்களை பத்தி தெரிஞ்சுக்கணும். அந்த கிரமத்துல போகணும். இது உற்பத்தி கிரமேன பிரதமம் முக்தியுபாய அங்கைஹி சக அபிஹித, அங்கங்களோட கூடின முக்தியினுடைய உபாயம் மோட்சத்தினுடைய உபாயமானது உற்பத்தி கிரமேன பிரதமம் அபிஹித. அது எப்படி உற்பத்தி ஆகும் அப்படிங்கிற கிரமத்துல அனுகிரகிக்கப்பட்டது சொல்லப்பட்டது. மூணாம் அத்தியாயத்துல சூத்திரகாரர் சாதிச்சிட்டார். அதன் பிறகு தஸ்ஸாத்யம் பலம், அதன் பிறகு தஸ்ஸாத்யம் பலம், அந்த உபாயத்தினால உபாயம் இருக்கே உபாசனம் மோட்ச உபாசனம், அதனால சாதிக்கப்படக்கூடிய பலத்தை சூத்திரகாரரானவர் பர்வபேதை எனக்கு நாலு பாதம், நாலு பாதத்துல ஒவ்வொரு விதமாக ஒவ்வொரு பாதத்திலையும் ஒவ்வொரு அபிப்பிராயம் ஒவ்வொரு விசேஷம் அதை வச்சு எனக்கு விசேஷமா விளக்கமா சாதிக்கிறது. இது அத்தியாய சங்கதி. மூணாம் அத்தியாயத்துக்கும் நாலாம் அத்தியாயத்துக்கும் இருக்கிற சங்கதி. அதன் பிறகு நாலு பாதம் இருக்கோல்லையோ, இதுல நாலாம் அத்தியாயத்துல நாலு பாதத்துல முதல் ரெண்டு பாதத்துக்கு என்ன அர்த்தம், அடுத்த ரெண்டு பாதத்துக்கு என்ன அர்த்தம் அப்படிங்கறது இப்ப சொல்றேன். தூளே அஸ்ய இந்த உபாசகனுக்கு ஸ்தூலே தேகை, இந்த ஸ்தூலமான தேகம் இப்ப இருக்கிற நமக்கு தேகம், இந்த தேகத்துல ஈக இங்க இருக்குச்ச அல்லது இந்த அத்தியாயத்துல இந்த ரெண்டு இந்த அத்தியாயத்துல எது சித்தியர் எது எதெல்லாம் சித்திக்குமோ, அதாவது கர்மாக்கள்லாம் அழிஞ்சிடும், கர்மாக்கள்லாம் அழியணும்னா உபாசனம் சித்திக்கணும், அந்த சமயத்துல பெருமாள் சங்கல்பிக்கணும், சித்தோபாயம் ஆனந்துட்டு என்னுடைய பாபங்கள்லாம் நான் க்ஷமிக்கிறேன் அப்படின்னு சங்கல்பிக்கணும். அதெல்லாம் அந்த எது எது சித்திக்குமோ தது உத்கிராந்தி வர இங்க இருந்து கிளம்புறது எல்லாம் தது பாத யுக்மேன முதல் ரெண்டு பாதத்தை பாதத்தினால பூர்வம், முதல்ல பூர்வம் முன்னாடி இருக்கக்கூடிய ரெண்டு பாதத்தினால வததி சூத்திரகாரன் சொல்றேன். அதாவது ஸ்தூல தேகத்துல என்னென்ன சித்திக்குமோ அதெல்லாம் முதல் ரெண்டு பாதத்தினால சாதிக்கிறார் அப்படின்னு அர்த்தம். அதன் பிறகு அத நிஷ்கிராந்த ஸ்ரேயஸ்யா, இங்கேருந்து கிளம்பிட்டான், இந்த உடம்பு விட்டாச்சு, கிளம்பின உடனே கதி எப்படி இருக்கு, கதி மார்க்கம் யார் யார் எழுந்தருளை பண்றா, எப்படி எப்படி எல்லாம் எழுந்தருளை பண்றா, எதை அடைவான், எப்படி எப்படிலாம் இவனுடைய சுரூபம் எப்படி மாறும், என்னென்ன கல்யாண குணங்கள் இருக்கும், எல்லாம் இவன் விஷயமாவே போகும், பல பல தருவா. அத நிஷ்டாந்தசிய எஸ்யா, எது எது நிஷ்டாந்தன்னா இங்க இருந்து கிளம்புறது, இந்த உடம்ப விட்டு கிளம்புறது, அவனுக்கு எது எது வருமோ தது அதை பாத யுக்மாந்தரேன கடைசி ரெண்டு பாதத்தினால பரிகணயதி அதை அழகா கிரமப்படுத்தி சாய்க்கிறார், எப்படி எப்படிலாம் வருமோ அது சாதிக்கிறார், அது விவாகம் பண்ணி அழகா கிரணம் பண்ற பிரிச்சு பிரிச்சு அழகா சொல்ற சூத்திரக்கார அப்படிங்கிறது இந்த ஸ்லோகத்தினுடைய தாத்பரியம். இப்ப ஸ்லோகம் பார்ப்போம். இத்யுத்பத்தி கிரமேன பிரதமம் அபிஹிதோம் முக்தியுபாய சஹங்கைஹி தஸ்ஸாத்யம் சூத்திரக்கார பலமத விதுழ பர்வபேதைர்வியனக்தி தூளே தேஹேஸ்ய சித்யேன் யதிஹ வததி தத் பாதயுக்மேன பூர்வம் நிஷ்ராந்தஸ்யாதயஸ்ய பரிகணயதி தத் பாதயுக்மாந்தரேன கபிலாச்சிகசிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ.